அக்னி, சோமன்னா சந்திரன், சூரியன்னா சூரியன். இந்த மூன்று பேருடைய சக்தியை சேர்ந்த தன்னுள் அடக்கி கொண்டிருக்கக்கூடிய சக்தி சக்கரத்தாழ்வார் இருக்கு. ஆத்மகம்னா அது அவர்களை உடையவர்களாக, அவர்களை தன்னுள்ளே அடக்கியிருப்பவராகன்னு வச்சுக்கலாம். அல்லது அவர்கள் மூவரும் கூடியது போன்ற ஒரு உருவம் சக்கரத்தாழ்வார் இருக்கு. அவருடைய தேஜஸ்க்கு பின்னாடி மூன்று பேருடைய தேஜஸ் இருக்கான், தகன சோம சூரியன். அப்படிப்பட்ட தேஜஸை உடையவர். தம பிரமசனம்னா, பிரமசனம் பண்ணுறதுன்னா உயிக்கிறது, தமகனா இருட்டு, அப்போ இருளை போக்கக்கூடியதாக இருக்கக்கூடியவர். சமுதித்த அஸ்திர பிருந்தம், பிருந்தம்னா கூட்டம், அஸ்திர பிருந்தம்னா ஆயுதங்களுடைய கூட்டம், சமுதித்தன எல்லாம் கூடி நிற்கும் இடமாய், எல்லா ஆயுதங்களும் சக்கரத்தாழ்வார் இடத்துல கூடியிருக்கு. அதான் நம்ம ஷோடசாயுத ஸ்தோத்திரம் பார்த்துட்டு சுசங்கல்ப கலாகல்பைகி ஆயுதை ராயுதேஸ்வர ஜுஷ்ட ஷோடசபிர் திவ்யின்னு 16 ஆயுதங்கள் அவருடைய 16 திருக்கரங்களில். அப்போ எல்லா ஆயுதங்களுமே அவரிடத்தில் இருக்க மாதிரி இருக்கக்கூடிய சமுதித்த அஸ்தபிருந்தம்னா எல்லாம் அப்படியே சேர்ந்து ஜெயிக்கக்கூடிய சக்தியை உடையவராக இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார். அப்புறம் ஸ்வவிருத்தி வசவர்த்தித்த திருதச விருத்தின்னு போட்டிருந்தார். அழகா ஸ்வவிருத்தினா தன்னுடைய செயற்பாட்டுக்குள், வசவர்த்தித்தனா வசத்துக்கு கொண்டு வரப்பட்ட, திருதச விருத்தி திருதசால தேவர்களுக்கு பெயர். அப்போ தேவர்களுடைய விருத்தி அல்லது அவருடைய ஒரு பிரவர்த்தி இருக்கு இல்லையா, அதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த சக்கரத்தாழ்வார். எப்படிப்பட்ட சக்கரத்தாழ்வார், உம்முடைய இடத்தில் தர்ம சூழலை மறுபடியும் நிலைநிறுத்த வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். ஒரு அந்நேத்தை பார்த்தோம்னா, பிரபோ திதி பிரபவ தேகபித் தகன சோம சூரியாத்மகம் தம பிரமதனம் சமுதித்த அஸ்திர பிருந்தம் ஸ்வவிருத்தி வசவர்த்தித திரிதச விருத்தி சக்கரம் தே மகதி தாம்னி தர்மச்சக்கரஸ்திதிம் ஸ்வதஸ்வதா புனஹ பிரவர்த்தயது அப்படின்னாச்சு. பிரபோ பிரபுவே ரங்கநாதரே திதி பிரபவ தேகபித், தித்தின்னு சொன்னால் தைத்தியாருடைய தாயார், அவளிடமிருந்து உண்டானவர்களுடைய தேகத்தை பழக்கக்கூடியவராய். இதெல்லாம் சக்கரம் நப்பும் சங்கலிங்கமாக இருக்கிறதுனால பித்து, ஆத்மகம், தம பிரமதனம், பிருந்தம், அப்புறம் விருத்தி இப்படி நிற்கிறது எல்லாம் நபும்சகலிங்கம். ஏன்னா சக்கரம்ன்றது நபும்சகலிங்கம், அதற்கு விசேஷணங்கள். அடுத்து தகன சோம சூரியாத்மகம், அக்னி, சந்திரன், சூரியன் இவர்களுக்கு என்ன தேஜஸோ அந்த மூணு தேஜஸும் சேர்ந்தவர் நம்முடைய சுதர்சனாழ்வார், சக்கரத்தாழ்வார். அதற்கு பிறகு தம பிரதமனம், இருளை போக்கக்கூடிய சக்தி அவரிடம் இருக்கு. சமுதித்த அஸ்திர பிருந்தம்னு சொன்னால், சமுதாஸ்திர பிருந்தம்னா எல்லா ஆயுதங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கார், அல்லது எல்லா ஆயுதங்களையும் இவர் தன்னிடத்தில் பெற்றிருக்கிறதுனால அப்போ இவர் சக்தி அந்த அளவுக்கு ஓங்கி இருக்கு. ஸ்வவிருத்தி வசவர்த்தித திருதச விருத்தி, அழகாக போட்டிருக்கார் சப்த அலங்காரம், விருத்தி வர்த்தி விருத்தின்னு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டுள்ள அனைத்து தேவர்களுடைய பிரவிருத்திகளை உடையவர். அதற்கு பிறகு சக்கரம், யார் இதெல்லாம் யார் கேட்டால், இந்த விசேஷங்கள்லாம் யாருக்கு போய் சேரும் கேட்டால், சக்கரத்தாழ்வார்க்கு போய் சேரும். அவர் தே மகதி தாம்னி, உங்களுடைய அந்த பெருமதிப்பு வாய்ந்த திருவரங்கத்தில் தர்ம சக்கர ஸ்திதி, இந்த தர்ம சக்கர பிரவிருத்தி இருக்கு இல்லையா, அதனுடைய நிலைப்பாட்டை ஸ்வதா தானாகவே உனகா மறுபடியும் பிரவர்த்தையது அப்படின்னா நடத்தி வைக்க வேண்டும், அவர் இதை மீண்டும் நடத்தட்டும்னு அழகாக இங்க சாதிச்சிருக்கார். இந்த 23வது பத்தியத்தில் ஸ்வதஹா புனகா இதெல்லாம் அவ்யயம், ஸ்வத சித்தம்லாம் பார்த்துருக்கோம், தானாகவே. ஆக பிரபுன்னு ஆரம்பித்து பிரவர்த்தகத்துன்னு முடிச்சிருக்கார் இந்த 23வது பத்தியம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.